இஞ்சேருங்க செய்தி கேட்ட சந்தோஷங்க, 10 கிலோ ஏறுதுங்க. என்ன வெள்ளம் செய்தாய் புத்தம்போது மனுஷனாய் மாறி போனேனே குப்பருக்கு மருமானானேனே. இஞ்சிருங்க. கேட்ட சந்தோஷங்கோ பத்து கிலோ ஏறுதுங்கோ கால்கள் ரெண்டும் தரையிடும் கோபம் கொண்டு கலவரம் மிதந்து போகும் பின்னா யானேனுங்க பூமியே துரும்புங்க வானமே தூசுங்க உங்க மூச்சு பட்டதுமே தோணுதுங்க தண்டனைகள் இனிக்குது தவறு செய்ய துடிக்குது செஞ்சதெல்லாம் நீனு கேட்க சிரிக்க தோணுது